அது கூட பீட்டும் வருது, யூப் லைட் போல பேச்சும் திக்கி வருது, ரன்வேல பியூட்டி வருது, ரன்வேல ஸ்கூட்டி வருது, நோ என்ட்ரி போட்டு ஒரு ஹார்ட்டு ஸ்ட்ரிக்டா வருது. Baby, 6th sense, elastic.